புலி பரம்பரையில் மூத்தவராம் எங்க கருப்பு பேயோட்டம் சூரரே எங்க வீர கருப்பரே கருப்பு உருவ ஒண்ணு தலைஜரிக்க ஆடி வர கோட்ட வாச விட்டு ஆவேசமா ஓடி வர சங்கிலி பரம்பரையில் மூத்தவராம் எங்க கருப்பு பேயோட்டம் சூரரே எங்க வீர கருப்பரே கம்பீரமாய் வாருமையா கருமுனியே சாமியே கருமல்லையாம் காட்டில் குடி இருக்கும் எங்க கருப்பு சாமி கூதிரையிலே பவனி வரும் மையனே சப்தமுனி காவக்கார எங்க கோட்ட கருப்பரே கருப்பு உருவ ஒண்ணு தலைஜரிக்க ஆடி வர கோட்ட வாச விட்டு ஆவேசமா ஓடி வர சங்கிலி பரம்பரையில் மூத்தவராம் எங்க கருப்பு பேயோட்டம் சூரரே எங்க வீர கருப்பரே சாமி கருப்பு உருவ ஒண்ணு தலைஜெடிக்க ஆடி வர கோட்ட வாச விட்டு ஆவேசமா ஓடி வர சங்கிலி பரம்பரையில் மூத்தவராம் எங்க கருப்பு பேயோட்டம் சூரரே எங்க வீர கருப்பரே குட்டாட்டம் போட்டுக்கிட்டு அடிவய கருப்பா கருப்பு உருவ ஒண்ணு தலைஜரிக்க